உன்னுடைய கன்னிகை மேதங்க என்னும் இந்திரன் பேரில் வருவாளாம். காதல் தேவனின் காவியம் அது ஒருவர் ராகமாம் ஒருவர் தாளமாம் இருவர் ஓடலே பாடலாம். இளைய காதலை மேதங்கள் என்னும் இந்திரன்